காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், ஏ உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். இதயத்தின் புள்ள பெண்ணே நான் செடி ஒண்ணு தான் வச்சு வளர்த்த, இன்று அதில் பூவாய் நீயே தான் பூத்த உடனே காதல் வளர்த்த. ஏ புள்ள புள்ள உன்னை எங்க பிடிச்ச, ஏ புள்ள புள்ள அத கண்டு பிடிச்ச, ஏ புள்ள புள்ள அந்த கண்ணில் பிடிச்ச, ஏ புள்ள புள்ள அந்த நெஞ்சில் வேதச்ச, ஏ புள்ள காதல் வளர்த்த, காதல் வளர்த்த, உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்த, காதல் வளர்த்த, காதல் வளர்த்த, உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த. காற்று அறியுமே என்னை உன்மனம் அறியாதா, ஊட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா. பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயே. பிறக்கும் வரை தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை. அடியுள்ளை எங்க பிடிச்ச, அத கண்ட பிடிச்ச, அந்த கண்ணில் பிடிச்ச, நெஞ்சில் வெதச்ச, காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், ஏ உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். தவிர எங்கு எனக்கு யாரடி, உனது நிழலிலே ஓய்வெடுப்பேன், உனது சுவாசத்தின் சூட தீண்டினால் மரணம் வந்தும் நான் உயிர் தெழுவேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. பக்கத்திலே எனது பேரை நானும் எழுதி வச்சேன். அது மழையில் அழியாம கூட புடிச்ச மழை வெட்டும் நான் நனஞ்சேன். காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உண்மையில் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். இதயத்தின் புள்ள பெண்ணே நான் செடி ஒன்னதான் வச்சு வளர்த்தேன். இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்தவுடனே காதல் படத்தேன். ஏ புள்ள புள்ள உன்னை எங்க புடு